எல்லாம் பிரிக்கணண்டா, வானத்துக்கு வெளி வச்சு பார்ப்போமடா. மேகம் எல்லாம் மேலத்தை வாசிக்க, தாளத்தை வாசிக்க, ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சொல்லி வச்சு அடிச்சா, கைபுள்ளி வச்சு புளிச்சா, நம்ம ஊருக்குள்ள உன சுத்தி ஒளி வட்டமே. பந்தாயத்தில் ஜெயிச்சா, நீ வல்ல வேணாம் தோத்தா, ஏமாந்தா வேணாம் அட போடா உன் சட்டமே. நீ எத்தி கூவ வெறச்சாலே, தண்ணி விட்டு நினைச்சாலே, அந்த வேத அரளிப்பு கொடுக்காதடா. புகழ் பாட வாயிருக்கும் எல்லாமே நிழலானது. நம்ம ஆசைப்பட்ட